31வது நாளுக்கான தியானம். கனியுள்ள ஜீவியம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். லூக்கா 13:8-9 வசனங்கள். இந்த வருடத்தின் அன்பு ஆரம்பத்தை காண செய்த நம் அன்பின் தேவன் இந்த வருடத்தின் முடிவையும் காண செய்த அவரது மட்டில்லாத கிருபைக்காக அவரை முழு இருதயத்தோடும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக வருட கடைசியில் இருப்போம். எத்தனையோ வாலிபர்கள், சிறு வயதுடையோர், நம்மை காட்டிலும் பலவான்களாக இருந்த அநேகர் நம்மோடு இந்த நாட்களை காணவில்லை. ஆனால் தேவன் நமக்கு அந்த கிருபையை பாராட்டி நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்த அவருடைய கிருபைகளுக்காக அவரை துதிப்போமா? இன்னும் 3 நாட்கள் கழித்து நாம் இந்த வருடத்தை கடந்த வருடம் என்று சொல்ல போகிறோம். இந்த வருடம் நம்மில் அநேகருக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் நிறைந்த வருடமாக இருந்திருக்கலாம். தேவன் நமக்கு நிறைவாய் கொடுத்த வருடமாக இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வருடம் தங்கள் உயிருக்கு உயிரானவர்களை இழக்க கொடுத்த வருடமாக கூட இருந்திருக்கலாம். அல்லது எத்தனையோ காரியங்களை இழந்த வருடமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்து நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அரவணைத்து வந்தவர் நம் இரக்கங்களில் தேவன் அல்லவா? நம் உலக காரியங்களில் நம்மை ஆசீர்வதித்த நம் தேவனுக்கு எத்தனையோ உண்மையாக நாம் ஆவிக்குரிய காரியங்களில் இருந்தோம் என்றால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். நமக்கு நேரம் போதாது என்பதே நாம் எப்போதும் கூறும் மன்னிப்பின் காரியமாக இருக்கிறது. நாம் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் நம் கவனத்தை அதிகமாக திருப்புவதில்லை. நாம் ஆவிக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்கவில்லை என்பதே உண்மையாகும். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். லூக்கா 13:6-9 வரை. இந்த இடத்தில் ஒரு அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது கனியை கொடுக்கும் என்றுதான் அந்த மரம் அங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது பெரிய மரமான போது 3 வருஷங்கள் கழித்து எஜமான் வந்து அதில் கனியை தேடினான். ஆனால் அதில் ஒரு கனியையும் காணவில்லை. அவனுக்கு கோபம் வந்தது. இந்த மரம் திராட்சை தோட்டத்தில் வைக்கப்பட்டு இருந்தும் கனியை கொடுக்கவில்லையே, இதை ஏன் இங்கு வைக்க வேண்டும்? இதை வெட்டி போட்டால் இது இருக்கும் நிலவாம்போது நமக்கு கிடைக்கும், சும்மா இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறான். அதற்கு தோட்டக்காரன் சொன்ன பதில், ஐயா, இது இந்த 1 வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆம், தேவனுடைய கிருபையின்படி நமக்கு அவர் இன்னும் 1 வருடத்தை கூட்டி கொடுத்து நமக்கு அவருடைய வார்த்தைகளை கிருபையாக சொல்லி கொடுத்து வசனத்தின் மூலம் நம்மோடு பேசி நாம் எப்படியாவது அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். போன வருஷம் லெந்து நாட்களில் நீங்கள் இப்படி தியானித்துக் கொண்டிருந்தீர்கள். ஏறக்குறைய 1 வருடம் ஆகியிருக்கிறது. அவர் கனி கொடுக்க வேண்டும் என்று இன்றும் நினைக்கிறார். அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவோமா? இந்த சிலுவை தியானத்திலிருந்து இன்னும் வருகிற அடுத்த சிலுவை தியானத்திற்குள்ளாக அவர் நமக்கு ஏற்போட்டு தண்ணீர் பாய்ச்சி நம்மை வளர்க்கும் போது, எஜமான் வந்து கனியை நம்மிடத்தில் தேடும்போது, நாம் அவருக்கு விருப்பமான கனியை கொடுக்கத்தக்கதாக கனியுள்ள வாழ்க்கையை அடுத்த லெந்து நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து காட்டுவோமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15:5 இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அவரில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும் வாழ்க்கையை வாழும்படியாக நாம் புது வருடத்தில் புது தீர்மானத்தை எடுப்போமா? நமக்கு வாழ்வு கொடுத்த தேவனுக்கு இந்த லெந்து நாட்களில் அவருக்கு நம்மால் இயன்ற காணியுள்ள வாழ்க்கை வாழ அவருக்கு அர்ப்பணிப்போமா? கடந்த நாட்களில் கனியற்ற வாழ்வை வாழ்ந்த நம்மில் அநேகருக்கு இனிமேல் வரப்போகிற நாட்களில் கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை கொத்தி எருப்போட்டு தண்ணீர் பாய்ச்சும்படி நம்மை அவருக்கு விட்டு கொடுப்போம். அப்போது அவரில் நிலைத்திருந்து வருகிற நாட்களில் அதிக கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. கனியில்லாத மரத்தை போல நான் வாடி நின்றேனே, பரன் இயேசு தம் கிருபையாலே கனி தர செய்திட்டாரே, நான் கூப்பிட்ட நாளில்தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே, நான் வறண்ட வேளையிலே ஜீவன் தந்திட்டாரே என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச தகப்பனே, இந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டின மற்றற்ற கிருபைகளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தின தயவுள்ள கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்த்த கனியுள்ள ஜீவியம் எங்களில் காணப்படாதிருக்குமே ஆனால் தயவாய் எங்களுக்கு மன்னித்து வரப்போகிற நாட்களில் நாங்கள் கர்த்தரில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஜீவியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.